குடும்பத்தை கூட்டுரு. நீ அல்லால் தெய்வம் வேறது, நீ ஏனை சேரும் நாளரு. ஊரெல்லாம் உன் பாட்டுத்தான் உள்ளத்தை மீட்டுரு. நாளெல்லாமும் பார்வைதான் இன்பத்தை கூட்டுரு. பிறப்பிலும் எந்த நோயிருனை சேரும். ஊரெல்லாம் உன் பாட்டுத்தான் உள்ளத்தை மீட்டுது. நாளெல்லாம் உன் பார்வைதான் இன்பத்தை கூட்டுது. நாளெல்லாமும் பார்வைதான் இன்பத்தை கூட்டுது.